சொந்த வசதி அனுபவிக்க சகாயம் செல்வோம். கூட வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைகள் மனைவி அவா எல்லாருமே சேர்ந்து அனுபவிச்சா இன்னும் அழகா இருக்கும். சொந்த வசதி தான் சேர்ந்து அனுபவிக்கணும்னு தோணும். நான் மாதிரி சொந்த வசதி பண்ணா குழந்தைகளாம் வசதி இல்லைன்னு சொன்னாக்கே இவன் வந்தா அண்ணா சாப்பிடுவேன் இன்னைக்கு அண்ணா அமைஞ்சிருக்கு இன்னைக்கு பெருமாள் செய்திருக்கார் அப்படின்னு நினைப்போம். இது கொலை வழக்கம் தானே. அத மாதிரி ராமன் ரங்கநாதன் அனுபவிக்கிறதுக்கு யாரு துணை? சகபத்யா விசாராட்சியா சீதை தோட. அதனால சீதையோடு சேர்ந்து ராமன் ரங்கநாதன் அனுபவிக்கிறான். சீதை என்ன பண்றா? ராமனையும் அனுபவிக்கிறா, ரங்கநாதனையும் அனுபவிக்கிறா. ராமனுக்கு பேரு ரமந்தே அச்சன் யோகினிக்கு ராமன். மகிழ்ச்சியெல்லாம் எந்த அளவுல ஈடுபட்டு ஈடுபட்டு ராமனையும் நினைச்சிருக்காலோ அந்த வச்சு இந்த ராமங்கிறவன். ஆக ராமங்கிற சப்தத்துக்கு தமிழ்ல சரியான அர்த்தம் பண்ணா அழகன் அர்த்தம் சொல்லும். ஆக ராமன் அழகைத்தனால அனுபவிச்சுட்டு இருக்கோம் நம்ம. ராமன் அழகா ரங்கநாதன் அழகான் சந்தேகம் கொடுத்து பிராட்டிக்கு. அதனால உத்து பாக்கா. அதனால வால்மீகி என்ன சாதிச்சா? விசாலாட்சியான் சிவத் ராமாயணத்துல சீதையே மூணு இடத்துல விசாலாட்சின்னு சாதிக்கிறார் வால்மீகி. முதல்ல ஆரம்பத்தில் இங்க விசாலாட்சியா ரங்கநாதனை அப்படி பறந்து சபா சேவிக்கிறார். ராமனையும் சேவிக்கிறார். ராமன் அழகில் ரங்கநாதன் அழகு நினைக்கிறார். திரும்பி பார்த்துட்டு ராமன் தான் அழகுன்னு தோன்றது. மறுபடியும் இப்படி இருக்க மாதிரி ரங்கநாதன் தான் அழகுன்னு தோன்றது. இப்படி அனுபவிக்கிறான். அப்படியா அந்த இடத்துல விசாலாட்சியான சாதித்தார். ராவணன் தூக்கிட்டு போற காலத்தில் விஸ்வகர்ம பருவத்தில் சுக்ரீவன் நாலு பேரோடு இருக்கிறத பார்க்கிறான். அந்த இடத்துல விசாராட்சி சாதிக்கிறார் வால்மீகி. உத்து பார்க்கிறார் அவ எதிரிகளா இருப்பாளா நல்லவாளா இருப்பாளா, இந்த இடத்துல ஆவணத்தை மூட்டை கட்டி போட்டா அவ ராவணுக்கு செய்தியை சொல்லுவாளா அப்படிங்கிறதுக்காக குனிஞ்சு பார்க்கறான். விமானத்திலிருந்து பார்க்கிற காலத்தில் ராவணோடு இருக்கிற காலத்தில் பார்க்கிற காலத்தில் அப்ப விசாராட்சின்னு சாதிக்கிறான். அப்போ ராவணஜயம் ஆகி புஷ்ப விமானத்தில் ஏறி நேரம் லங்கைக்கு மேல வந்திருக்க விமானம் ஏறும். ஏந்த உடனே அப்ப ராமன் சாதிக்கிறார், இத்தனை நாளா இருந்த ராவண ராஜ்யம் இப்போ பக்தனுடைய ராஜ்யம் நம்ம இவீசனுடைய ராஜ்யம்மா. அதனால லட்சுமி கடாட்சம் போடணுமா அவனுக்கு வேணும். அவனுக்கு உன்னுடைய கடாட்சம் அவனுக்கு வேணும். அதனால நீ கடாட்சியம் பாரு லங்கா நீ சஸ்வீகி அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல விசாராட்சி வருது. ஆக இந்த மூணு இடத்துலையும் விசாராட்சின்னு சாதிக்கிறார் சீதைய வால்மீகி. அந்த போல அகந்து பார்க்கிறார். அப்படி பார்க்கிற காலத்தில் ராமன் ஆறு அனுபவிக்கிறார் போல ரங்கநாதன் அனுபவிக்கிறார். ரங்கநாதன் ஆறு அர்ச்சாவதாரத்து எம்பெருமான், ராமன் ஆறு விபாவதாரத்து எம்பெருமான். ரெண்டு பேரும் ஒருத்தர் தான், ரெண்டு வேகம் போட்டுருக்கார். ஆக தன்னைத்தானே அனுபவிக்கிறாரா இல்லையா? அயல மதுராபாகியம் அனன்யோக்கியம். ஆக கண்ணன் தனக்கே போக்கியமா இருக்கும் சரிங்களா. ராமனுக்கு போக்கியமாக ரங்கநாதன் அமைஞ்சது போல அந்த ரங்கநாதனை சேவிக்கிற காலத்தில் ராமனுடைய அழக ஒத்து ஒத்து பார்க்கிற வாழ்க்கை. அப்படி பார்க்கிற காலத்தில் எப்படி ராமனேவனால அனுபவிச்சிருக்காளோ அதே மாதிரி ரங்கநாதன் அனுபவிக்கிறார் வாழ்க்கை. திருமணத்துக்கு தெரிவிக்கிறான், செய்யவாயோ என் சிந்தை கவர்ந்ததுவே. இந்த வாய்ப்புக்கும் அவங்க அழகு திரு அகரங்கள் இதெல்லாம் என்ன அழகு அப்படின்னு அழகு தெரிவிக்கிறான். அரங்க தமலம் முகத்து கரியவாகி உடைவரங்கு மெழுந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாயகங்கள் என்னை சோதனை செய்தனவே. ஆனா கண்ணனுடைய அழகு எப்பேற்பட்டது என்ன? அந்த செவ்வொழி அந்த கண்கள் நீண்ட காதுகள் நீண்ட கண்கள் அந்த அழகை பார்த்து அதுல மயங்கரா இந்த விசாராட்சி சீதை. கோலம் அமணியாரணம் முத்துத்தானமும் முடிவுள்ளவேறையில் நீளமே நீயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. கீழே திருமணத்து திருமாரூர் வேலை சேவிக்கிறான். சேவிச்சா அழகான திருமண மணியா முத்துத்தானம் சரிங்களா. ஆக இதெல்லாம் காத்திருந்திருக்கான். காத்திருந்திருந்தான திருமாவுக்கு மண்டலத்தை செய்தி உடனே சாதிக்கிறார். நீலமே நீ ஐயோ ஐயோங்கிறது வாய்களால் வாயால சொல்ல முடியாத ஒரு அதிசயமா இருந்தாக்க நம்ம அறியாமலே கேட்கணும். சங்கீத கேட்கல அம்மா சங்கீதம் கேட்டணும், ஐயோ என்ன அகதி என்ன ஆளாவன அப்படின்பா. ஆனா அந்த இடத்துல ஐயோன்னு அவசியம் இல்லை இந்த ஐயோங்க. ஆனா அந்த இடத்துல ஐயோங்கிற ஒரு தமிழ் மரத்துல அது சாயில நீங்க போனால்தான் நீலமே நீ ஐயோ நிறை கொண்டு என்னையே. ஆக இவ்வளவு அழகனா இருக்கானே இந்த ராமன் அரங்கம். அணி அரங்கம் என் அவன் நினை கண்ட கண்கள் மற்றொன்று நினைக்கானாலே. ரங்கனான அனுபவிக்கிற காலத்துல அவர் மோகர கேட்டு சொல்லிக்க அது அவ்வளவு அழகா இருக்கு. பெருமாளும் அப்படி அனுபவிக்கிறார் ராமன். மனுஷனாக அவதரிச்சு ஆத்மானம் மார்க்கம் பண்ணி என்று சொல்லி எம்பெருமான எப்படி அனுபவிக்கணும்ங்கிறத அவரு திருவ மண்டலத்தை பார்த்தா தெரியுது. அதை பார்த்து அனுபவிக்கிறார் சீட. அதனால அப்போ ஏற்பட்ட எந்த அரங்கனை போய் இப்படி போய் இந்த ராமன் அனுபவிக்கிறார் அப்படிங்கிற மனித பாக்கிற காலத்துல அப்ப எவ்வளவு இருவா ராமன் அந்த திருவரங்கனை அனுபவிச்சிருக்க ரங்கனாவனை அந்த அழக அவர் பார்க்கிறார். ஆக அனன்ய போக்கியம் ஆக இன்னாருக்கு சொல்லா சொல்லாலே தனக்கும் போக்கியமாக இருக்கலாம் அந்த கண்ணம். அந்த கண்ணன் அனுபவிக்கிறார் சுவாமி தைரியம். இந்த கண்ணன் எப்பேற்பட்டவன் வசுதேவன் அப்படி இல்லை. இந்த இடத்துல தேவைக்கினுடைய பொருளையும் சாதிக்கிற தேசியம் அல்லது வசுதேவருடைய பொருளையும் சொல்லல, ரெண்டும் சொல்லல, ரெண்டையும் சேர்த்து பிணைச்சு அழகா வசுதேவன் அப்படின்னு தவிர்த்தார். தேவிக்கு உபயோகப்பட்டவர்கள் ரெண்டு பேரும் சொல்லலாம். அதுக்காக என்ன சொன்னா தேவிக்கு சொல்லாமல் வசுதேவர் பொருளையும் சொல்லாமல் வசுதேவ வசுதேவனத்தால வசுதேவரையும் சொன்னதாச்சு வசுவான தேவிக்கு சொன்னதாச்சு. தேவிக்கு உபயோகப்பட்டவர் தங்கம் தங்கமா ஏழு பிள்ளைகளை பெற்றெடுத்து பறிகொடுத்தவர் சம்சங்கிட்ட அப்படிப்பட்டவர். இந்த குழந்தையாவது மதுரை வச்சுட்டு கொஞ்சமாவது கொஞ்சம் பால் கொடுத்து இவனே சீராட்டமே ஆசாவிற்கும் குழந்தை பெற்ற உடனே. ஆனா அப்பேற்பட்ட கண்ணன் அந்த கண்ணனை தேவிக்கு அனுபவிக்கல, கடைசியில் அனுபவிச்சது யாரு அப்படின்னு கேட்டா எதோ அனுபவிச்சா ஒரு ஆயுஷி ஒட்டி அவளை அனுபவிச்சான். ஆகினால அப்படி அனுபவிக்கிற காலத்துல எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஏற்பட்ட ஆயுஷிக்கு வசமாக வந்த கண்ணன் சுகமாவது இருக்கப்படாத இல்ல. இந்த கூட வந்த ஆயுஷ்மார்கள் சுடச்சுட பார்க்கிற கண்ணன் அபாங்க வேதனையும் சாதித்தான். ஆக அப்படி சுடச்சுட பார்த்து இருக்கிறத பார்த்துட்டு என்ன சாகு தேசியம் தான் வருத்தப்படுறான். ஐயோ பாவம் கண்ணனுக்கு இந்த நிலையா அப்படின்னு. வசுதேவர் இதுக்குத்தான ஆயுள் வாழ்வை தூக்கி கொண்டு இந்த கண்ணனை விட்டா. இவ்வளவு போய் சாயிச்சுமாறும் அப்படி அபாந்த வேதனையும் என்கிற முறையில கோபத்தோடு இப்படி பார்க்கிறார், சுடராக பார்க்கிறாள். இதுக்குத்தான அங்கேயிருந்து கொண்டு வந்து நந்தவரத்து மாலையில கொண்டு விட்டார்கள் அப்படின்னு நினைக்கிறார் சுவாமி தேசியம் என்று தோன்றுகிறது. அடுத்தாப்புல வசுதேவந்தயம் என்று சொல்லுவதனால. ஆகினால்தான் இதில் செய்த வசுதேவ புத்திரம் தேவதி புத்திரம் செல்லாமல் வசுதேவ வசுஸ்தரம் என் ரெண்டு பேருக்கும் கொள்ளேன் சொன்னார். சரி, கதையில சிவாச்சாரியா வீட்டுல குழந்தையை பெற்றெடுத்த பிற்பாடு என்ன முதல்ல ஆறு பார்த்தா அப்படின்னு கேட்டோம்னாக்க வசுதேவ ஈஸ்வர அப்படிங்கிறார். அவர் தான் நிர்வகிக்கும் இந்த பிரசவம் பார்த்தவன் வசுதேவ வேற ஒருத்தரும் பக்கத்தில் இல்லை. உடனே கூட வேலை கொண்டு கொண்டு கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். அங்கே ஒரு உடையால் பால் கொடுத்தாலும் வர்ணிக்கல சுகாச்சாரியா. அப்படி இருக்கிற காலத்துல சுவாமி தேசியம் வசுதேவ வசு தனஞ்சயம் இருக்காங்க. பழஞ்சே சொல்லப்படாத தேசியம் சொல்லப்படாத தனஞ்சயம்னா தேவிக்கு பால் கொடுத்ததாக காய்க்கிறார் சுவாமி தேசியம். அப்போ சுவாமி தேசிய காலத்துல பொய்யாக வாங்கியாது அப்படின்னு கேட்டா இந்த வசுதேவ வசு தனஞ்சயம் இன்னொரு அத்தையும் மனசுல வச்சுனே சாதிக்கிறார். பெற்றோர் பால் கொடுக்காம இருக்கிறதுல சுவாமிக்கு திருவிழா இல்ல. அதனால வசுதேவ வசு தனஞ்சயம்னு சொன்னார். ஆனா உண்மையாவே பார்த்துக்கோமா வசுதேவனுக்கு வசிஷ்டாசு தேவச்சு வசுதேவகான விசிரம் பண்ணா வசுவான தேவன் அந்த வந்திருக்கானே அஷ்ட வசுக்குள்ள அவன் ஒத்தான். வசுக்கள் அஷ்ட பேர்கள், அஷ்ட வசுக்கள் ரெண்டு பேர்கள். அதுல நந்தகோபன் நந்தனும் ஒரு வசு. அதனால வசிஷ்டாசு தேவச்சு வசுதேவகன் வசுதேவ வசுவும் யசோதா. வசுதேவ வசுவ சரந்தேன்னா யசோதா சரந்தேன். இருக்கின்ற யசோவருடைய பால பையனானே அப்படின்னா அதிலே பெரிய சத்திரியத்தில் பிறந்த தேவங்கியுடைய வயசுல பிறந்து அந்த பாலை பெருகாமல் ஒரு ஐக்கியனுடைய பாலை பதிவுக்குரியவனாக இவன் ஆனானே அப்படின்னு சுவாமி ஜெயிக்கிற வருத்தப்படுறாரு. இந்த இடத்துல வசுதேவ வசுஸ்தனந்தயம் அப்படின்னு கிமதி பிரம்ம கிஷோர பாவ திருஷ்யம் அடவத்துலாவது வளர்த்து போறது வாசூர்ல மாறி போறது பிள்ளைகள் குழந்தைகளுக்கோ போறது என்ன அது மாதிரி இருக்கக்கூடாதா அப்படின்னா இது அப்பே குழந்தையா இருந்தா சுவாமி ஜீசனுக்கு கவலை இல்லை. இது எந்த குழந்தை அப்படின்னு கேட்டால் கிமதி பிரம்ம கிஷோர பாவ திருஷ்யம் குழந்தைங்கிறது வேகம் புரிஞ்சா குழந்தையா நீங்க காட்சி அளிக்கிறோம். ஆனா அவன் பேர்பட்டவன் கிமதி பிரம்ம அதுவே தெரியும் இவன் இத்தகையும் நம்மால் சொல்ல முடியாது. அப்போ இந்த சாஸ்திரம் பரபிரம்மம் என்றோ இன்னைக்கு ஒரு ஐசியின் குழந்தையாக வேஷம் போட்டு உட்கார்ந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறார். அந்த காய்கிட்ட வசுதேவ வசுஸ்தனந்தயம் தது கிமதி பிரம்ம கிஷோர பாவ திருஷ்யம் என்று பிரம்ம என்று சொல்லி தது காய்கிறார். தத்துன்னு சொன்னாக்க நம்மால ரொம்ப பிரசுத்தமானது அப்படின்னு அர்த்தம். எப்படி உபரிதெல்லாம் பிரசுத்தமானது எம்பெருமான் எப்படி பெற்றவன் எத்தது அப்ரேசியம் அக்ராசியம் என்று சொல்லி கண்ணால பார்க்க முடியாதவன் என்ன அதே சமயத்தில் கையால எடுக்க முடியாதவன் இப்படியெல்லாம் இருக்கிறது உபரன் சொன்ன காலத்தில் ஆயுஷ்மார்கள் கண்ணால பார்க்கவும் கண்ணால அடிக்கவும் கண்ணால சுடச்சுட சுடவும் என்ன அதே கைகளுக்கு கைகளை இருந்து கட்டவும் இப்படியெல்லாம் இருக்கும் முடியாத ஒரு சௌசீல்யத்தை காட்டுறான இந்த இடத்துல என்ன அப்படி சௌசீல்யத்தை காட்டுறதுக்காக அந்த பரம்பரம் இது அப்படிங்கிற தொழிலத்தில் சாதிக்கிறார். பசு பசு பிரம்ம அதாவது பசுனாக்க உபனிஷத்துல பிரம்மஜிதா புரோதி பரம் என்று சொல்லி என்ன ஆறு பிரம்மத்தை உபாசனம் பண்றாலோ அந்த பக்தியை பண்றதாலுதான் அவன் பெறக்கூடியவன் என்று உபனிஷத்து பேசுகிறது. அப்பேற்பட்ட உபாசியமா இருக்கிறது எல்லாராலும் உபாசியமா இருக்க முடியாத அந்த பரம்பிரம்மா தபு என்று சாதிச்சான். இன்னும் முக்தர்களா என்ன பண்றா இங்கே பக்தியோ பிரவர்த்தியோ பண்ணி மேல போய் முக்தர்களால் அனுபவிக்கப்படுவனாக இருக்கான் இந்த எம்பெருமான். அவனை பிரம்மன்னா பிரம்மன்னா சிவாசியர் சாதிக்கிறார். சொரூபேன குணைத்து எத்தனை அனுமதிகாரிசியம் சோசியம் முக்கியோர்த்தா என்று சாதிக்கிறார். சொரூபேன குணைத்து அனுமதிகாரிசியம் எல்லையற்ற பெருமையுடைய பொருள் அது எப்பேற்பட்டது சொரூபேன ஆத்மஸ்வரூபம் எல்லையற்றது அவனுடைய கல்யாண குணங்களாலும் எல்லையற்ற பெருமையுடைய ஆக சொரூபத்தாலும் கல்யாண குணங்களாலும் எல்லையற்ற பெருமையுடையதான சாஸ்தால் பரம்பரம் இருக்க அந்த பரம்பரம்மா இன்னைக்கு குழந்தை வேட்டை போட்டிருந்துச்சு கிஷோர பாவ திருஷ்யம் அப்படின்றார். தது கிமதி பிரம்மன் பிரம்மன் சொன்னா போறோம் கிமதி பிரம்மன் நம்மால எப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே பிரம்மம் அது இவன் எம்பேற்பட்டவன் எம்பெருமான் அப்படின்னு கேட்டவனா கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று வீரோபதேசம் பண்ணவன் அவன் ஜெகத்குரு நமக்கு ஆச்சாரியம் குருந்த சந்துருஜிஸ்ட நமவாதம் அதீமகே விணிமேகு சத்ராஜு தம்பதி ஜெகதாம்பதி என்று சுவாமி ஜெயிக்கன் சாதித்தார். ஆக பரமாச்சாரியனும் பரமாச்சாரியனான எம்பெருமான் சர்வசிஷனம் எல்லாரையும் சித்திக்கூடும் எல்லாருக்கும் உதவிக்கூடும். அப்பேற்பட்டவன் இந்த ஆயுஷ்யனாலே சித்திக்கப்படுகிறான் உடனே கட்டப்படுகிறான் என்ன அப்படிங்கிறது கணக்கு கிமதி பிரம்ம கிஷோர பாவ திருஷ்யம் அவன் தேவகீய சன்யமானது போக்கியமானது அதை அவனு செய்யறான் தெரிஞ்சா அதை விட்டான். இது என்ன பண்ணா தான் பிரம்மம் சொன்னா இதுவானம் எங்கு இருக்கக்கூடியும் அதனால தேவகிட்டையும் இருந்து சன்யமானம் பண்ணிட்டுக்கலாம் யசோதையிட்டையும் இருந்து சன்யமானம் பண்ணிட்டுக்கலாம். இப்ப குழந்தை வேஷம் போட்டாரோ இல்லையா அதே மாதிரி அவர்கிட்டையும் வேண்டியா இருக்கலாம் இவர்கிட்டையும் வேண்டியா இருக்கலாம் உருவானக்கூடிய ஆளே எம்பெருமா. அதனால ரெண்டு பேருக்கும் சன்னிவாரம் பண்ணலாம். ஆனா அப்படி இல்லாமல் தன்னுடைய உகத்தம் இருந்தும் சக்தி இருந்தும் ஆற்றல் இருந்தும் இங்க ஆயுஷ்யுடைய குழந்தையாகவே வச்சு சேர்ந்தான். அப்படி சிலர் கண்ணால பார்க்க முடியாமல் இருக்கும் ஊடகத்தில் சொல்லப்படக்கூடிய ஆசிரியர்கள் பரம்பரம்பமானது இப்ப ஆயுஷ்யர் கண்ணாலே பார்க்கக்கூடிய நிலையில இங்க வந்து அவரை வச்சு இப்படி இருக்கான். அதனால இது ரொம்ப விலட்சணமானது அப்படிங்கிறத மனதில் கொண்டு கிமதி பிரம்ம தது கிமதி பிரம்ம கிஷோர பாவ திருஷ்யம் அப்பேற்பட்ட எம்பெருமான ஈடே ஸ்தோத்திரம் பண்றேன். ஆக ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி சாதிக்கிறார், எச்ச ராமம் அவசியத்து எங்க ராமன் அவசியதி அப்படின்னு சாதிக்கிறார். ஒரு நாளைக்காவது ராமனை பார்க்காத போனா அயோத்தியிருக்கு மேல அந்த ஜனங்களுக்கு மனசு தாண்டவே தாண்டாது. ராமன் வேட்டையாட போறானா இல்ல வெளியூருக்கு போறானா எப்ப போறான், ராமன் போறான்னு சொன்னா நகரா கிட்டம் உடனே அரண்மனையில அதை கேட்ட உடனே அத்தனை பேர் வாசல் இருப்பா வீதியில ராமனை பார்க்கணும். ராமனை இவ பார்த்தா மாத்திரம் போறாது, நம்ம பார்த்ததே இருக்கு ராமன் இப்படி பார்க்க நம்ம அவன் பார்க்கணும். அதனால ராமன் நம்ம பார்க்கணும், நாம் ராமனை பார்க்கணும். ஆனால் இந்த நிலை இல்லாமல் அயோத்தி வாசல் வாசிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட சரியா அப்பேற்பட்ட எந்திரமான் அப்பேற்பட்ட எந்திரமான் இப்ப என்ன பண்ணுவோம், நான் அவனை சோதனம் பண்ணி அப்படி பார்க்கிறேன் அவன். ஆனா அவன் திரும்பி என்ன குறித்து கடாட்சி இல்லையே என்ன. ஆனா அந்த கண்ணனை ஆயுர்ந்தவர்கள் அறிவுறா வரணும் புறத்தாலும் பிரார்த்திச்சான் சரிதா. ஆயுர்ந்தவர்கள் சாதிச்சாருங்க புறத்தா என் கண்ணை இருக்க ஆய்வு சோதிக்கணும், அந்த நவனைய நாட்டத்தை நான் சேவிக்கணும். இப்படி எல்லாம் நான் ஆகப்பட்டு இருக்கிற காலத்துல எப்படிமான் நமக்கு சேவிச்சிருக்க பாக்கியம் இல்ல முடியும். கன்யா பிரசந்தி மேனாகும் கிருதஜம் பிரியவாகணும். ஹனுமான் கிட்ட பேசுறா சீத என்ன சொல்றா, ராமன் எத்தனை பட்டு முடியுமா எனக்கு பாக்கியம் எல்லாம் அவனை பார்க்க கொடுத்து வைக்கல திருப்பி வந்து நாங்க ரெண்டாடுற தன்யா பிரசந்தி காட்டில் மகிழ்ச்சிகள் எல்லாம் செய்துட்டு இருக்கான் அவரெல்லாம் பரம தெரிஞ்சு பாக்கியம் பண்ணவர்கள் அவர்கள்லாம். ஆக தன்யா பிரசந்தி மேனாகும் எனக்கு சொந்தமான குடும்பம் அனுபவிக்கிறது மகிழ்ச்சியை அனுபவிக்கிறான் அப்படின்னு கஷ்டப்படுறா ஹனுமான் கிட்ட சீதா. அவன் எப்போ இருக்கிறது கிரேக்கியம் புரியவாகணும் அந்த அழகெல்லாம் அனுபவிக்கிற ஒரு வாக்கியம் பாரு கிடைச்சிருக்கு தன்யா மகிழ்ச்சியோடு கிடைச்சிருக்கு சிந்தி சார். அத மாதிரி அந்த வாக்கியம் நமக்கு கிடைக்கலையே என்று சுவாமி வீரியம் மனசில் நினைச்சுக்கிட்டு பகவன் ஈடே என்று சாதிக்கிறார். ஆக எம்பெருமான் நமக்கு நேராதபடி அந்த பாக்கியங்களாம் நமக்கு கிடைக்காட்டாலும் கூட சோத்திரமாவது பண்ணுமே அந்த சோத்திரமாவது பண்ணி நம்ம மனசை கொஞ்சம் தெரிஞ்சு ஆத்மா சத்தா தாரணத்தை பெறலாம், லடாக் மனசு இருப்பு கொள்ளாத போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சாலும் இப்படியாக பிரஜயோகி அபந்த வேதனீயம் மதுராபாரியம் அனன்ய வைத்தியமீடு வசுதேய வசு ஸ்தனந்தயம் தது கிமதி பிரம்ம கிஷோர பாவதிருஷ்யம். இப்படி கண்ணனை அனுபவிக்கிறார் சுவாமி தேசியம். மேலும் சர்வத்தியகந்தரம் பயேன ஸ்மிதபுல்லாசர பல்லவம் ஸ்மராமி விடதீஸ்வராசகம் கயோஷித் இபுலோகம் குமாரம். உடல்ல விட்டு கட்டிட்டா யசோத கட்டிட்டு அவதாரித்து பார்க்க போயிட்டா இல்ல இவ என்ன பண்ணா இபுலோகல கரிசகம் குமாரம் அதை வீட்டு வந்தான். அதை வீட்டு வரைக்க வாச பக்கமா போறான் திரும்பி திரும்பி பார்க்கறான் சரிங்களா. யாராவது தப்புக்காரி பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க திரும்பி திரும்பி பார்த்து பயந்துட்டு இருப்பா யாராவது பார்த்துருவாரோ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருவாரு. அது மாதிரி இவருக்கும் பயம் பரிவர்த்தி தந்தரம் பயன இப்பதான் அம்மா சாம்பகத்தை கட்டுப்படுத்த எல்லாம் பண்ணிட்டு போனான். இந்த கோபத்தில் எல்லாம் வந்து பார்த்து சிரிச்சு எல்லாம் பண்ணிட்டு ஓடி போட்டு எல்லாம் மறுபடியும் ஏதாவது கேன் கூட்டம் வந்துருந்தாங்க வந்து கட்டி போட்டால் வாசல் வர்றது அப்படின்னு அது அவள் வந்து என்ன அடிக்க ஆரம்பிச்சா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் கண்ணனுக்கு. அதனால அப்படி திரும்பி பார்க்கறான். அப்படி பார்த்துக்கிட்டு நீ தகுதியெல்லாம் வர வல்லவம் தெரிஞ்சார். அப்படி பார்த்துட்டு உலகத்துல புன்னகையோட போறான் விடபீச்ச நிராசகம் கையோசிது எதுக்காக போறான் வாசல்ல ரெண்டு மரம் இப்படி இருக்கு அர்ஜுன மரம்னு பேரு அந்த ரெண்டு மரத்தையும் கீழே தள்ளலாம் அதுக்காக போறான் கே இவ்வளோவுல கரிசகம் குமாரம் அதற்காக ஒரு பெரிய அளவில் கட்டிட்டு வீட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சாய்கிறார் சுவாமி தேசியமீங்க. கோபிகள் இந்த இடத்துல சரித்திரம் கோபிகோதுகலேதாம்னா பதந்த ராகுதம் யதா புறா நாரதசாபேன விரட்சதாம் பிராபித மதாது நலகோபரமணிகிரீவோ இதிச்சாதோ ஸ்ரீயாநிதோ ருத்ரஸ்யாதுசரோ பூத்வா சுதிருப்தோ தனதாத்மஜோ. ஒரு கதையை இடத்துல ஞாபகப்படுத்தியார். குபேரனுக்கு ரெண்டு புள்ள, மணிகோபுரம் நலகோபுரம் மணிகிரீவன் அப்படின்னு ரெண்டு பேர் புள்ள. அந்த ரெண்டு புள்ள என்ன பண்ணி அப்படின்னு கேட்டோம்னா, இப்படி ஸ்ரீகளோட கூட குளத்துல விளையாடிட்டு அந்த சமயத்தில் நாரதர் வந்தார். நாரதர் வந்த உடனே இவங்க எப்படி குளிச்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, இவஸ்திரால வஸ்திரம் இல்லாமல் சொல்லிருக்கு. தெரிஞ்சா நக்னவனாக வஸ்திரம் இல்லாமல் நஷ்டாயாதுன்னு சாஸ்திரம், ஜலத்தில் அப்படி குளிக்கப்படாது அப்படி சொல்லிட்டு இப்படி குளிச்சுட்டு இருக்காரா. நாரதரை பார்த்தோம்னா கரையேறி வந்தா, கரையேறி வந்தா அவ நக்னாலாவே வந்தா நாரதர் கிட்ட. காரணம் என்ன அப்படின்னு கேட்டார், நன்னா மதம் குடிச்சுட்டா நன்னா சாப்பிட்டா, அதனால தன்னையே தான் உணரல. அந்த நல்ல நிலை ஆடி இடி இருந்து நாரதர்கிட்ட வந்த, நாரதருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. தெரிஞ்சா எப்போ விவேகம் இல்லாம நீங்க எங்கிட்ட வரவளோ அதே மாதிரி விவேகம் இல்லாத மரங்களாக கடவன கடவுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் சபிச்சார். ஆஹா, ரெண்டு பேரும் மரமாயிட்டான். உடனே வா புரிஞ்சுதான் காலில் விழுந்தா, ஐயோ இப்படி பண்ண முடியா, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் சாதிச்சார், அசோர்ஹதா தாவரதாம் சாத்தன்னைவ யசாபுனஹம் வாசுதேவஸ்ய தான்யஜ்யம் லத்வாதீய சரச்சதே விருத்தே சொல்லோகத அம்பூயா லப்தபக்தி பவிஷ்யதா அப்படின்னா. அப்ப நீங்கள் போயிட்டு போறது, நீங்கள் கண்ணன், நீங்கள் இருக்கிற கண்ணன் இருக்கிற இடத்துல நீங்க இருக்க போறீர்கள், கண்ணனால உங்களுக்கு சாப விமோசனம் ஏற்படும், கண்ணனுடைய சேவை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாரதன் அனுகிரகிச்சார். அப்படி அனுகிரகித்தனால விஷேகே பாகவத முக்கிய சத்யங்கர்த்தும் வச்சோஹரி அப்படிங்கிற சுதாச்சாரியா. நாரதர் பரம பாகவத, அவர் சொன்ன வாக்கியம் தப்பாகப்படாது. அதுக்காக பெருமாள் இன்னைக்கு குழந்தையா இருந்தாலும் கஷ்டப்பட்டு பெரிய உடல்ல கட்டிருந்தாலும் வீட்டு இருந்து போறாரா வழியில, ஏன்னா சத்தியம் விசாசம் நிஜபிருத்திய பாஷம் சிம்மாவதாரத்தில் சாதிச்சாரோ இல்லையோ. ஆக பக்தருடைய வாக்கியத்தை சத்தியம் பண்ணுவதற்காக தஸ்மா ஸ்தம்பே நதிருஷ்யதேன்னு கேட்டான். தஸ்மா ஸ்தம்பே நான் கேட்டான். என்னடா சொல்ற, இந்த பையன் எங்க இருக்கான், இந்த தூண்ல இருக்கான் அப்படின்னு கேட்டான். திருஷ்யதே தெரியல சார் சாதிக்கிற அப்படின்னு தான் உடனே ஸ்தம்பத்திலிருந்து ஸ்தம்பம் ஹட்டாது தஞ்ச என்னன்னு சொல்லி ஸ்தம்பத்தை ஒரு தட்டு தட்டின உடனே அதிலிருந்து அவதரிச்சான். எதுக்காக அவதரிச்சால், சத்தியம் விதாசம் நிஜபிருத்திய பாஷி, தன் பக்தருடைய வாக்கியத்தை நிஜமாக்கிறதுக்காக அவர் அவதரித்தார். அதுபோல இங்க நாரதர் சொன்னது விசேகே பாகவத முக்கியஸ்தியங்கிறார் சுதாச்சாரியார். பாகவத முக்கியஸ்திய பரம பாகவதாளுக்குள்ள இந்த பஜனை பண்றவாள்லாம் ஒரு ஸ்லோகம் சொல்லுவார், அதுல பாகவதாளுக்குள்ள முதல்ல ஆறு கேட்டாக்க நாரதர் தான் முதல்ல பரம பாகவதம். அதோட பாகவத முக்கியஸ்திய சத்தியம் கர்த்தும் வச்சோஹரி, அந்த வாக்கியத்தை சத்தியமாக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் உரல் எழுத்துன்னு வரா இப்ப பெருமாள். அப்போ விழுந்து சேவிச்சா அந்த வரத்தை கொடுத்தார். அவர் கொடுத்த உடனே நமஸ்பரம கல்யாணம் நமஸ்பரம மங்கள வாசுதேவாய சாந்தாய எதூனாம்பதையே நமஹா. எப்படி அவ அனுசந்தானம் பண்றா இந்த இடத்துல வந்த உடனே, அவன் எப்படியும் வீழ்த்துண்டு வரார். வீழ்த்துண்டு வர காலத்துல இதுல கட்டிருக்கா, உரல்ல கட்டிருக்கா, நிபுலோலூகல கரிஷகம் குமாரம் உலூகல கரிஷகம். உரல் இருக்கிறார்னு அவ்வளவு மாத்திரம் சொல்லல ஜெயிச்சினீங்க. விபுலோலூகல கரிஷகம் குமாரம் பெரிய உரலாம். இந்த பெரிய உரல் எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்டா, யசோதேவனை கட்டணும்னு ஆரம்பிக்க காலத்துல தாம்பகத்தை கட்டுற காலத்துல பார்த்தா ஒரு சின்ன உரல் பக்கத்துல இருந்தது. இந்த பையன் எப்படி இருந்தாலும் இந்த உரலை வீழ்த்துட்டு போகணும் நம்ம குழந்தை, அதனால இதுல கட்டப்படாது. பெரிய உரல்ல கட்டணும்னு பார்த்தா, பெரிய உரல்ல கட்டணும்னா பெரிய உரல் எங்கேயோ இருக்கு, அடுத்த கட்டத்தில் இருக்கு, தூரக்கு இருக்கு, அதை இங்க கொண்டு வர முடியாது. இப்ப அவளால அந்த உரலை தள்ள முடியாது. அப்பே அந்த பெரிய உரல் அதுக்காக பண்ணா தரதாரம் இந்த குழந்தைய வீழ்த்துட்டு போனான். இழுத்துட்டு போய் பெரிய உரல வந்தா கட்டினான். தெரிஞ்சா கட்டிவிட்டு இது அந்த கட்டுல தான் இருக்க குழந்தை அப்படியே இருக்கட்டும் அப்புறம் வேலைக்கு போயிட்டாங்க. அதனால விபுலோலூகல கரிசகம் குமார், விபுலோலூகல கரிசகம் பெரிய கனமான வரல், அந்த வரல வீட்டு இந்த வரானிவர் அப்படி வருகின்ற காலத்துல பரிவர்த்தித கந்தரம் பயேன போகும்போது பின்னால் திரும்பி திரும்பி திரும்பி பார்க்கலாம் என்ன பயம் அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் வந்து அழிக்க போறாளேன்னு பயம், எங்கேயும் ஒருத்தனை கட்டி போட்டா மற்றவங்க சூழ புலிகள் அப்ப வரும் பிரமாதமா அடிக்கிறதுக்கு சண்டைக்கு எல்லாத்துக்கும் வரும். இந்த கிராமங்களை பார்க்கலாம், முடியாதவங்க எல்லாம் கூட அப்படி பண்ணுவான். அத மாதிரி ஹனுமான் கிட்ட பாஷா பலிக்கல இந்த காலத்துல தெரிஞ்சா, அப்புறம் இந்திரஜித்த கூட்டம் இந்திரஜித்த கூட்டம் சரி அவனும் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணான், அதுக்கு மேல கட்டுண்டான். என்ன கட்டுண்ட பிற்பாடு கட்டி போகப்பாடு இதுவரை ஒண்ணும் பண்ணல ராஷ்டிரம்லாம் கட்டி கீழே விழுந்தானோ இல்லையா ஹனுமான், ஒவ்வொன்றும் ஒரு மலை கட்ட அது இது வச்சுட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஹனுமான், புரியுதா? அப்படி அறிஞ்சதுலாம் அத மாதிரி ஹனுமான எப்படியாவது அடிச்சாலோ கன்யமான சதக்ரூரைகி ராட்சசைகி காஷ்ட முஷ்டிபிகி என்ன பண்ணுவாங்க ராசனெல்லாம் அங்க இருக்கின்ற விறகு கட்ட மரை கட்ட அப்புறம் கையால இப்படி குச்சி குச்சி ஹனுமான எல்லாம் பண்ணி இது ரெண்டு காமத்தை போட்டு கட்டிச்சு பிரம்மாஸ்திரம் போயிடுத்துன்னு ராமாயணத்துல சொல்றவாள். ஆக கட்டுப்பட்டு விழுந்தவன சூரப்புலிகள் மாதிரி மற்றவெல்லாம் போய் அடிக்கும் விட்டு முதல்ல இருக்க முடியாதவாள்லாம். அத மாதிரி எதோ கட்டி போட்டுட்டான் நம்ம மாதிரி வந்து சரி நான் அந்த பயம் விடப்படாது இப்போ அப்படிங்கிறது விழுந்து வச்சு ஓடி வந்து நம்ம மறுபடியும் ரெண்டு அறைய வச்சாலும் மற்ற கோபத்திரியா என்ன பண்றது அப்படிங்கிற பயமா இந்த குழந்தைக்கு. அதனால பரிவர்த்தித கந்தரம் பயேன, அதனால அப்படி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு அதனால கோபஸ்திரம் நம்ம பிடிக்க வராதா அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்படி பார்த்துருக்கிற காலத்துல இந்த இவன் போறானே இவன் போறவான் எம்பெருமான் எப்படி போகலாம், இவனுக்கு இஷ்டம் இருந்தா அந்த கட்டை அவுத்துக்க முடியாதா? உலகத்தில் அத்தனை பேருடைய கட்டையும் அவுக்கிற பண்ணுவோம். பசவ பாசுதா பூர்வம் பரமேண சொல்லையா தேனைய மோசனியாஸ்தே நான்கி மோசிதம் சமாகாங்கிற பிரமாணம் என்ன? பசவ பாசுதாக பூர்வம் ஜீவராசிகள் எல்லாம் தெரிஞ்சா அவரவருடைய கர்மாவனால கயிறாக உபயோகித்து எம்பெருமான் எல்லா ஜீவர்களையும் கட்டி வச்சிருக்கான். அவன் கட்டின கட்ட பக்கத்தில் இருக்க யாரும் போக முடியாது, கட்டினா யாரு கட்டணும்? அவன் கட்டினத அவனே தான் அழுக்கணும் தெரிஞ்சா. ஆகையினால அந்த முறையில் இருக்கிறவன் கண்ண என்ன பண்ணா எதோட கட்டின கட்ட நாம் வந்து நாம கட்டின கட்ட நாம அழுக்கிறமோ இல்லையா, ஜீவர்களுக்கு பக்தியோ பிரவர்த்தியோ பண்ணாக்க நாம் கட்ட அழுக்கிறமோ இல்லையோ. அதே மாதிரி நம்ம கட்டிடுவோம் ஆறு யசோதான கட்டினா அவளே வந்து அவுக்கட்டுமே நாம் ஏன் அவுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கட்ட அவுக்காமலே இந்த கனமான உரலை இழுத்துண்டே போறோம். இழுத்துண்டே போனா ஓச்ச வாசப்படி வீசப்படி எல்லாம் ஜாலின்னு மேல தூக்கி இழுத்துட்டு தான் போறான். அவள அப்படி போற காலத்தில் இந்த கட்ட அவுக்காததுக்கு காரணம் இன்னொன்னு சாதிச்சார், இது ஆறு கட்டின கட்டு இது அப்படின்னு கேட்டோம்னா ஆசிஜா தன்னுடைய பக்தாள் கட்டின கட்டு, பக்தாளுக்கு தான் கட்டின கட்ட பக்தாளுக்கு எப்படி எம்பெருமான் தான் அவுக்கிறானோ அதே மாதிரி நமக்கு பக்தாள் கட்டின கட்ட பக்தாலே அவுக்கிட்டோம். ஆகினால யசோதை யாரு, அவர் பக்தா தானே, அவர் பக்தான் ரிஷிகள் தான் அப்படி வந்திருக்கா, அவர் பக்தா ஆகினால பக்தர்கள் கட்டின கட்ட பக்தாலே அழுகட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலேயும் என்ன பண்ணார் இவர் எம்பெருமான பேரிடம் பக்த பராதீனம் அல்லவா, ஆகினால அதுக்கு உட்பட்டு கட்ட அழுக்காமலே இருந்து இங்கே இருந்து போறான்.